राशि निवासी सोई सी उन राशि वारोसी பள்ளியறை பள்ளியறையா பள்ளி வந்து சொல்லி தர வந்தே சொல்லி தந்து வரும் கலையா ஏபிசி நீ வாசி எல்லாம் என் கை ராசி சோ ஈஸி என்று பாருங்கள் பரிமுறை என ஒன்று உண்டு வாய் பொத்தி கேளுங்கள் புடவையும் நல்ல விளக்குது ஏன் என்று பாருங்கள் பார்வையை சுருக்கிக் கொண்டு பாடங்கள் எழுதிவிடு படிக்கிற வயசில்லையே படுக்கையை விரித்து விடு பெண் பாடம் நான் சொல்லவா மெல்ல மெல்ல பள்ளியறையா பள்ளி வந்து சொல்லி தந்து வரும் கலையா ஏபிசி நீ